tandane tananane tandarane tanane tandane tananane tandarane tanane sandirare suriyare nakshathira nayagare sandirare suriyare nakshathira nayagare அமரகதைய கொஞ்சம் அறிந்து வந்து சொல்லுங்களே வீரமுள்ள ஆம்பிள அவன் மரபகுல மணிப்புள்ள வீரமுள்ள ஆம்பிள மரபகுல மணிப்புள்ள சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே